ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாததமாரம்பாம் நாதஜாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹர ஸ்தரிதராணி த்ரிநாயமேன அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரேக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசூக்தாம் சஞ்சீவயத்ய கில சக்திதர ஸ்வதாம்னா அன்யான் சகஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விஷுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன பத்த தீக்ஷம் தயாநிதியம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் மயக்ரீவமஹம் பிரபத்யே ஸ்ரீமன்னூத்தனரங்கநாதேத்ராரப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூத்தலக்ஷ்மணாரத்திரார் சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திர கடாக்ச சந்தசுதா லக்ஷ்யாத்ம யோகாங்கிதம் ஸ்ரீமன்னூத்தன வாகதீசேமினம் பக்தியாசிரயாமோகுரும் நவ்யவாகீச யோகீந்திராயாச பரதேவினம் பிரம்மதந்திர சுதந்திராரி அம்புதாம சுவாத்ம சம்பதம் ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி ஹய வதன திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமத் அபினவ வாகீச பிரம்மதந்திர சுதந்திர பரகால மகாதேசிகாய நமஹ நீலாத்துங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருத்னம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்த மத்யா பயந்தி ஸ்வசிட்டாயாம் ஜஜனகலிதம் யா பலாகிருத்ய புங்கே கோதாதஸ்ரீ நமயிதமிதம் பூயே வாஸ்து பூயா அன்னவயர் புதுவை ஆண்டாள்ளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பா மாலை சிப்பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்தொடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர் கென்ன விதிய நையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு சபாய நமஹ 17வது பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும்ன்ற பாசுரம் போன பாசுரத்தினாலே துவாரபாலகர்களை எழுப்பினா இந்த துவாரபாலகர்களை எழுப்பினான்னு சொல்ல முடியாது துவாரபாலகர்கள்ட்ட அனுமதி பெற்றுக் கொண்டார்கள் இல்லையா அரண்மனையில் ஒருத்தர் தூங்குறான்னா நியாயமா தூங்குறதுக்கு அவாயது காரியம் பார்க்கறது அதனால துவாரபாலகர்களிடத்தில் அனுமதி பெற்றுக் கொண்டார்கள் அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே வந்தார்கள் அடுத்தது நந்தகோபனையும் எம்பெருமாட்டியா இருக்கக்கூடிய யசோதையும் பெருமாளையும் பலதேவனையும் எழுப்புவதாக இந்த பாசனமானது அமைஞ்சிருக்கு நந்தகோபன் முதல்ல படுத்திருக்கார் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு அவரை ஒரு பெரிய கொடையாளியாக இந்த இடத்துல காமிக்கிறார் நாச்சியார் வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல எழுந்திருக்கணும்னு சொல்றது இல்லையா அது மாதிரி பாகவதத்தில் சொன்னா போலையும் விஷ்ணு புராணத்தில் சொன்னா போலையும் இந்த இடத்திலையும் அதே மாதிரி சொல்றார் பல இடங்களில் பார்த்தாலும் நந்தகோபர் தானம் பண்ணதா விஷயங்கள் காணல கிடைக்கல ஆனா நந்தகோபர் வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளலாக நாச்சியார் இந்த இடத்துல நமக்கு சாதிச்சு கொடுக்கிறார் ஏன் அப்படின்னா எல்லா தானத்தை காட்டிலும் சிறந்த தானம் வஸ்திர தானம்னு சொல்றது வேதம் வஸ்திரத்துல 33 கோடி தேவதைகளும் எழுதியிருக்கா வஸ்திரம் வெறுமனே சம்ரக்ஷணத்திற்கு மாத்திரம் கொடுக்கறது இல்ல வஸ்திரத்துல சமஸ்த தேவதைகளும் நம்ம பக்கத்துல இருந்து நம்மளை ரட்சிக்கிறா அப்படின்னு காண்பிக்கிறதுக்காகத்தான் வஸ்திரத்தை எல்லாருமே தானம் கொடுக்கிறா வஸ்திரம் கொடுக்கும்போதும் சரி மந்திரம் அதாவது வஸ்திரம் கொடுக்கும்போதும் மந்திரம் அதை உடுத்துறப்பவும் மந்திரம் கல்யாணத்துல புடவை உடுத்தும்போதும் மந்திரம் இப்படி பல இடங்கள்ல மந்திரபூர்வகமாக தான் வஸ்திரத்தை நாம சொல்லியிருக்கோம் நன்னா வெயில் காலத்தில் பார்த்தால் உடம்பு வேர்க்கும் உடம்பு வேர்க்கிறதேன்னு சொல்லிட்டு மேல் வஸ்திரத்தை எடுத்து விசிரிப்பா சாஸ்திரம் சொல்றது வஸ்திரத்தினால விசிரிக்காதேன்னு சொல்றது அப்படி விசிறிண்டா என்ன ஆகும் அப்படின்னால் பின்னாடி காலத்தில் உன் ஸ்தானத்தில் நீ நழுவி விழுந்துருவேன்னு சொல்ற அவனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு பதவியிலேயோ வாழ்க்கையிலேயோ கீழே விழறதுன்றது ஒன்று சம்பவிக்கும் அதனால வஸ்திரத்தினால விசிறக்கூடாது சரி வஸ்திரத்தை புழியிறாளே அப்படின்னா வஸ்திரத்தை பிழியும் பொழுதும் பூமியில பிழியக்கூடாது, காலில் வேணா சேர்த்துப்பா பெரியவா பார்த்துக்கலாம் அனுஷ்டானத்தில், அப்படி இல்லைன்னா பக்கெட்ல பிழியலாம். பூமியில பிழிந்தா பிழிஞ்சா என்ன ஆகும்னா ஒரு வருஷத்துக்குள்ள அந்த வீட்டில் பெரிய ஒரு அழுகை குரல் கேட்கும்னு வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்றார். இந்த மாதிரி ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து கர்மானுஷ்டானங்களை பண்ணணும்ன்றது தான் நாச்சியாருடைய ஒரு அபிப்பிராயமே இந்த இடத்துல. சரி, இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், அப்படி இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கலாம். சாஸ்திரம் சொல்றதை நாம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த இடத்துல நாச்சியார் சொல்றார். அனுஷ்டானத்தில் இருந்தால் சௌகரியம், அப்படி இல்லைன்னா சாஸ்திரம் சொல்றது அதுக்கான தண்டனையும் நாம தெரிஞ்சுக்கணும். வஸ்திர தீர்த்தத்தை கொடுக்கிறது அப்படின்றது ஒரு கர்மா அது இல்லையா, அது அபர காரியங்கள்ல பண்ணக்கூடிய ஒரு கர்மா. சரி, அந்த சமயத்தில் பண்ணக்கூடிய கர்மாவை நாம தினம் பண்ணக்கூடாது அப்படின்னு இங்க நாச்சியார் சொல்றதாக வியாக்கியானம் பண்றார். சரி, சில சந்தர்ப்பங்கள்ல தான் அந்த மாதிரி கர்மாக்கள் பண்ணணும், அத அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்கு, அந்த மந்திரங்களையும் ஆத்துல சொல்றது இல்ல. வாத்தியார்களே அதை வந்து கோவில்லையோ ஊர்கோடியிலையோ ஏரிக்கரையிலையோ இல்லையா கோபுர வாசப்படியில உட்காந்து நான் பார்த்திருக்கேன். நான் வாசிக்கிற காலத்துல அடியனோட படித்த வேத வித்தியார்த்திகள்லாம் அந்த மாதிரி மந்திரங்களை அத்தியனம் பண்ணும்போது கோபுர வாசப்படியில போய் உட்காந்து மந்திரம் பண்ணுவான், அத்தியனம் பண்ணுவான். அதனால வஸ்திரம்ன்றது ரொம்ப வசதி, அதை நம்ம போஷிக்கணும். வஸ்திரங்கள்ன்றது தேவதைகள் வாசம் பண்ணக்கூடிய இடம், அதனாலதான் வஸ்திர தானம் ரொம்ப விசேஷம்னு சொன்னான். அப்படிப்பட்ட வஸ்திர தானத்தை நந்தகோபாலன் பண்றார் அப்படின்னு நாச்சியார் இந்த இடத்துல சொல்றான். பசியோட வந்தவாளுக்கு அன்னதானம் பண்றது ரொம்ப விசேஷம், அன்னதாத்தாவை ரொம்ப ஒஸ்தியா கொண்டாடுறது சாஸ்திரம். அன்னதானமோ தீர்த்த தானமோ நந்தகோபர் பண்ணினார் அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல நாச்சியார். கிருஷ்ணா அவதாரம், பெருமாளுடைய அவதாரம் நடந்தப்போ நந்தகோபர் நிறைய சத்காரங்கள் பண்ணதா இருக்கு பாகவதத்திலே. சாதாரண நாட்கள்ல சத்காரம் பண்றவாழ தான் தாத்தான்னு சொல்ல முடியும், விசேஷ நாள்ல சத்காரம் பண்றவாழ தாத்தான்லாம் சொல்ல முடியாது. இந்த ஃபங்க்ஷன் அதனால கொண்டாடுறா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாதாரண நாட்கள்லையும் நம்ம அந்த மாதிரி தாத்தாவா இருக்கணும், அதைத்தான் சாஸ்திரம் கொண்டாடுறது. எதையுமே எதிர்பார்க்காமல் வாரி வாரி கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம். ஏதோ ஒரு பலனை உத்தேசிச்சு தானம் பண்ணா அதுக்கு பேர் தானம் கிடையாது, எதையுமே எதிர்பார்க்க கூடாது. அப்படி நந்தகோபன் வஸ்திர தானமோ அன்னதானமோ தீர்த்த தானமோ பண்ணினார் அப்படின்னு நாச்சியார் அந்த இடத்துல சாதிக்கிறார். அப்படி தானம் பண்ணிருக்காரா அப்படின்னா, நந்தகோபர் பண்ணலன்னா கூட இல்லையா, நந்தகோபருடைய பிள்ளையா இருக்கக்கூடிய எம்பெருமான் பண்ணான் இந்த மாதிரி காரியங்களை பண்ணான்றதுக்காக காரணகுணாக காரியே சங்கிராமந்தி அப்படின்னு ஒரு வாக்கியம் சாஸ்திரத்தில். அதனால காரியத்தில் சொல்லப்படுற குணங்கள்லாம் காரணத்திலையும் ஏறிட்டுக் கொள்ளலாம். அப்போ கிருஷ்ணனுக்கு காரணமா இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய தந்தையினுடைய இடத்திலையும் இத மாதிரியான குணங்கள் இருக்கிறதா வியாக்கியானம் பண்றா பெரியவாள். இன்னொரு விதமாகவும் வியாக்கியானம் பண்ணலாம். உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு ஆழ்வார் சாதித்தா போல, இவாளுக்கெல்லாம் சாதமாகவும் வஸ்திரமாகவும் தீர்த்தமாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமான கொடுத்தபடியினால நந்தகோபரை வாழ் வஸ்தியா கொண்டாடுறதாக இங்க வியாக்கியானம் பல பேர் பண்றா. எல்லாமா இருக்கக்கூடிய பகவான காட்டி கொடுத்தவர் இல்லையா நந்தகோபர், அதனால நந்தகோபரை கொண்டாடுறா. பகவான் எல்லா தானங்களும் பண்ணியிருக்கான், அம்பரமே வஸ்திர தானம் பண்ணியிருக்கான் திரௌபதியினுடைய சமயத்தில் இல்லையா. திரௌபதிக்கு வஸ்திர தானத்தை வஸ்திரத்தை விருத்தி பண்ணான். அதே சமயத்தில் துரியோதனாதிகளுடைய பத்னிகள் கழுத்தில் இருக்கக்கூடிய நூலை அறுக்கவும் தீர்மானம் பண்ணான், அவனுடைய சங்கல்பம் அது, விசேஷமா வஸ்திர தானம் பண்ணான். இந்த மாதிரி எல்லா தீர்த்த தானம் வஸ்திர தானம் அன்ன தானம் எல்லாத்தையும் பெருமாள் பண்ணியிருக்கிறபடியினால கிருஷ்ணனுடைய அப்பா அப்படின்ற ஒரு முறையில நந்தகோபருக்கும் அந்த பெருமை இருக்கிறதாக நாச்சியார் இங்க சொல்றார். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுரை அறிவுராய். சரி, நந்தகோபனை பிரார்த்திச்சாச்சு, நந்தகோபன் உள்ள போன்னு சொல்லிட்டார், அனுமதி கொடுத்தார். அடுத்து யசோத படுத்துருக்கா, யசோதை எழுப்புறா. கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே யசோதை, கும்பனார்க்கெல்லாம் கொழுந்து யசோதைன்னு சொன்னான். ஒரு பெரிய கொடிக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டுருத்துன்னா அது எங்க காட்டும் அப்படின்னு கேட்டால் கொழுந்துலதான் காட்டுமா. அப்போ ஸ்ரீ ஜாதிக்கு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா எங்க காட்டும் அப்படின்னால் யசோதையின் இடத்துல காட்டுமா. ஏன்னா அவ்வளவு கீர்த்தி மிக்கவள், அவள் உயர்ந்தவள் இல்லையா. பெருமாள் எங்கும் நிறைந்த பரபிரம்மம் அம்மா என்று அழைக்கிற அளவுக்கு அவள் வசந்தவளா இருக்கா. எம்பெருமாட்டி இல்லையா, எம்பெருமான எப்போதும் அனுபவிக்க கொடுத்து வச்சிருக்காவோ இல்லையா. நாம் அனுபவிக்கணும், அவளுடைய அனுமதி வேணும். அவள் அனுபவிக்கணும், யாருடைய அனுமதியும் தேவையில்லை. இப்ப இல்லையா, அப்படி கொடுத்து வச்சவோ அவ அவளும் உள்ள போக சொல்றா. அம்பர் மூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காதிருந்திராய். அம்பர மூடறுத்து இந்த இடத்துல திருவிக்ரம அவதாரம் மறுபடியும் பேசப்படுறது. ஆகாசத்தை பிளந்து ஆவரண ஜலத்தை கிழிச்சதாக வியாக்கியானம் பண்றார் அவனுடைய திருவடி. தேடுவார் தேட நின்ற சேவடி தானும் தேடி நாடுவார் அன்று கண்ட நான்முகன் அப்படின்னு திருவடி மேல போச்சு போயிட்டே இருந்தது. பெருமாள் பிரம்மா சத்துர்முக பிரம்மா திருவடியை தன்னுடைய கமண்டல ஜலத்தினால அலம்பினார் இல்லையா. இது கங்கா மகாத்மியத்தில் ராமாயணத்திலே சொல்லப்படுறது. அற்புதமான விஷயம், கங்கையை பகீரதன் எப்படி கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மகிமை பெருமாளுக்கு இருக்கு. விடாய் தீர கங்கா ஸ்நானம் பண்ணுவாரை போல அப்படின்னு சுவாமி தேசிகனும் சொல்றார் இல்லையா. மத்தியான வேளை ரொம்ப களைப்பா இருக்கு, களைப்பு தீர்றதுக்காக என்ன பண்றான், கங்கையில தீர்த்தமாடுறான். கங்கையில தீர்த்தமானா சர்வ பாபமும் போறது. கங்கோ கங்கேதி யோ பிரியாத், கங்கா கங்கேதி யோ பிரியாத் யோஜனா நாம் சதான்யபி இல்லையா. அப்படி சொல்லி சர்வபாபை பிரமுச்சத்தேன்னு சொல்றது. ஏன் கங்கா கங்கான்னு சொன்னாலே பாபங்கள்லாம் போகும்னு சொல்றது. அவன் இந்த விடாய் தீர்றத்துக்கு கங்கா ஸ்நானமும் பண்றான், அதே சமயத்தில் பாபங்களும் போறதுன்னு. ஓங்கி உலகளந்த அப்படின்னு சொல்லி வளர்ந்த விதத்தை நாச்சியார் அங்க காண்பிச்சால் இந்த இடத்துல அம்பர மூடறுத்துன்னு சொல்றார் சுவாமி தேசிகனே. சாதிக்கிறார் தேவன தேகலீச ஸ்துதியில சாதிக்கிறார் எம்பெருமான் எப்படி வளர்ந்திருப்பான்னு சொல்லிட்டு. பக்த பிரியத்வை ததா பரிவர்த்தமானே முக்தா விதான விதிதிஸ்தவ பூர்வமாசீத ஹாராவளி பரமதோ ரசனா கலாபா தாராகண ததனு மௌக்திக நூபுரஸ்ரீ அப்படின்னு ஜெகலீசஸ்தவத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. எம்பெருமான் அப்படி வளர்ந்துட்டு போறானா, உறங்காது எழுந்திராயின்னு சொல்றாங்க நாச்சியார். சொல்லில் குறையில்லை சூதரியா நெஞ்சமே எல்லி பகலன்னாதெப்போதும் தொல்லை கண்மாத்தானை கொல்லாமோர் ஐவரையே மாறாக காத்தானை காண்டும் நீ கான் அப்படின்னு பெரிய திருவந்தாதியில் வரக்கூடிய ஒரு பாசுரம் இது இல்லையா. எல்லா சமயங்கள்லையும் உன்னையே சரணாகதி பண்ண பாண்டவர்களுக்காக பல வேலைகளை நீ செஞ்சுட்டு இருக்க இல்லையா. இவ்வளவு காரியங்கள்லாம் பண்ண பிற கூட தன்னை கடங்காரன்னே சொல்லிக்கிற. அதுபோல எங்களுடைய விஷயத்திலையும் நீ உண்ணாமல் உறங்காமல் எழுந்திருக்கணும்னு சொல்ற. செம்போர் கழடி செல்வா பலதே வா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாயே. செம்போர் கழடின்னு பலராமனுடைய திருவடியை பற்றி கொள்கிறாள் இல்லையா. அப்படி வசத்தி இல்லையா, இப்படி பெருமாளுக்கு முன்னாடியே பிறந்தவன் அவன். அதனால முன்னாடியே பிறந்த பிறவடினால அவனிடத்துல போய் பிரார்த்திக்கிறான். பலராமன் தான் முன்னாடி லக்ஷ்மணனா பிறந்து அவதாரம் பண்ணான், லக்ஷ்மணனா அவதாரம் பண்ணி கைங்கரியங்கள் பண்ணான். ராமன் தூங்கும்போது தூக்கமே இல்லை, இப்போ அண்ணனா இருந்து கைங்கரியம் பண்ண போற, இப்பவும் உறங்கிட்டு இருக்கிய, உறங்காமல் எங்களுக்காக உதவி பண்ண வேண்டாமான்னு சொல்றதா இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இந்த பாசுரத்துல நந்தகோபன், யசோதி, பெருமாள், பலராமன் நாலு பேரையும் அனுமதி கேட்கறதாக பாசுரமானது அமைஞ்சிருக்கு. உள்ளர்த்தம் பார்த்தால், சோபதேசார்த்தம் பார்த்தால், ஆச்சாரியர்களை முதல்ல எழுப்புறா. சாமான்யமா பார்த்தால் இந்த பாசுரத்துல நாலு பேர் எழுப்புறதா இருக்கும். இந்த பாசுரத்தோட உள்ளர்த்தம் பார்த்தால் ரொம்ப வசதி. வரிசையா யாரை எழுப்புறான்னு கேட்டால் ஆச்சாரியர்களை எழுப்புறா. திருமந்திரம், திருமந்திரார்த்தம், திருமந்திரார்த்த சாரம், இந்த நாலு விஷயங்கள் இங்க உணர்த்தப்படுறது. இந்த நாலு விஷயத்தையும் ரொம்ப ஸ்பஷ்டமாவே சொல்றா. ஆச்சாரியனை முதல்ல எழுப்புறா. அம்பரமே, தண்ணீரே, சோரே, அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபால எழுந்தினாள்னு ஆச்சாரியனை எழுப்புறா. ஆச்சாரியர்களும் மூன்று தானங்கள் பண்ணிருக்கான்னு சொல்றா பெரியவாள். அம்பரம் அப்படின்னா வஸ்திர தானம். அம்பரம்னா ஆகாசம்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா. சிதம்பரம்னு ஒரு ஊர் இருக்கு, நமக்கு எல்லாம் தெரியும். சிதேவ அம்பரம் சிதம்பரம். சித் அப்படின்னா ஞானம், ஞானாகாசம்னு இருக்கும். திருச்சித்திரகூடம்னு அதுக்கு ஒரு பேர் வேற. அம்பரம்னா ஆகாசம்னு அர்த்தம். பரமாகாசம்னு சொல்லப்படுறது, வியோம பதம்னு சொல்லப்படுறது. இப்படிலாம் பரமாகாசம், வியோம பதம்னு வசந்ததா இருக்கக்கூடிய வைகுண்டத்தை சொல்றா. அந்த வைகுண்டத்தை கையில வச்சிருக்கிறவா யாரு அப்படின்னு பார்த்தால் ஆச்சாரியர்கள் தான் கையில வச்சிருக்கா. அப்போ ஆச்சாரியர்ல பிரார்த்திச்சால் வைகுண்டத்தை நம் கையிலே கொண்டு வந்து வைப்பார்கள்னு தெரியறது இல்லைந்து இல்லையா. அர்ச்சராதி மார்க்கத்தின் மூலமாக நம்முடைய ஆத்மாவானது செல்லுவதற்கு அவா வழிபுரியறான், அவா ஒத்தாச பண்றான், நம்மள வசத்தி காட்டுறா அந்த மாதிரி. அதனால பரமபதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷந்தி சூரியா அப்படின்னு பரமபதம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஆச்சாரியர்கள் குறைவல்லல்கள் அப்படின்னு சொல்றார். சரி, ஆச்சாரியர்கள் அன்னதானமும் பண்றான்னு சொல்றார். அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் பிருகுருவை வாருணி வருணம் பிதரம் உபசசார அதீகி பகவோ பிரம்மே தீ அப்படின்னு நேத்தே சொன்னோம். வருணனிடத்தில் பிருகு முனிவர் பிருகு போய் கேட்கிறார். கேட்ட உடனே தபஸ் பண்றார், பிரம்மத்தை தெரிஞ்சின்றேன்றார். அன்னம் பரபிரம்மான்றார். இல்ல, பிரசாதம் இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அதனால அன்னம் பரபிரம்மம் இல்ல, அன்னமயம் சரீரம்லாம் இருக்கு. அதனால இதை காட்டிலும் வேற, இதை காட்டிலும் வேறன்னு நமக்கு தெரியறது. அப்படி தத் அன்னம் நிந்தியாத் தத் விரதம், அன்னத்தை நிந்திக்காத, அதை விரதமா வச்சுக்கோன்னு வேதம் சொல்றது. அப்படி நமக்கு அன்னம் பரபிரம்மம் அப்படின்றது எதுக்கு சொன்னா அப்படின்னா, இந்த இடத்துல சாட்சாத்தா ஆச்சாரியம் என்ன பண்ணாரா, சிஷ்யனுக்கு தேய்பிரையில ஒவ்வொரு நாளும் அன்னத்தை குறைச்சுட்டே வந்து அமாவாசை அன்னைக்கு பட்டினி போட்டாராம். பூர்ணமா அவன் அத்தியனம் பண்ண வேதத்தை சொல்ல சொன்னாராம். ஒன்னும் வாயில வரல, எல்லாம் மறந்துடுத்து. மறுபடியும் வளர்பிறையில அன்னத்தை அதிகமாக்கிண்டே போனாராம். பௌர்ணமி அன்னைக்கு மந்திரத்தை சொல்லுன்னாராம். உடனே மந்திரத்தை அவன் ஸ்பஷ்டமா சொன்னானாம். அதனால அன்னம் ரொம்ப முக்கியம்னு ஒரு கதை சொல்றா இந்த இடத்துல. அதனால்தான் அன்னம் பரபிரம்மம்னு சொன்னான். இப்படி அன்னதானமும் அவ ஆச்சாரியர்கள் பண்றான்றது இருக்கு. நது பிக்ஷத்தே சிக்ஷத்தே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பிச்சை எடுக்க வரல, நம்மளை சிக்ஷிக்கிறதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்றது. அந்த அளவுக்கு இந்த ராத்திரி வேளையில பிச்சை கேட்டு போடாம விட்டுட்டான்னா மகத் பாபம் வருதுன்னு இருக்கு இல்லையா. அப்படி ராத்திரி வேளையில பிச்சை கேட்காதேன்னு சொல்லியிருக்கு. ராத்திரி வேளையில பிச்சை கேட்கறது மகா பாபம்னு சொல்லியிருக்கு. ஆனா ராத்திரி வேளையில பிச்சை போடா கேட்டுட்டு போடாட்டாலும் மகத் பாபம்னு சொல்றது. அப்படி ஜென்மாந்தரத்துல பாபம் பண்ணியிருந்தால்தான் ராத்திரி வேளையில பிச்சை எடுக்கவே தோணும் இல்லையா. அதனால அன்னத்தை ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். ஆனா அன்னதானம் பரபிரம்மம் அப்படின்னு பிருகு மகரிஷி சொல்றார். அப்படி அம்பரமே, தண்ணீரே, சோரே, அரஞ்செய்யும். சரி, தீர்த்தம் கொடுக்கிறாளா ஆச்சாரியர்கள்னு கேட்டால் தீர்த்தமும் கொடுக்கிறா. என்ன தீர்த்தம்னா, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விரஜா நதி தீர்த்தத்தை கொடுக்கிறவர் யாரு அப்படின்னால் சாட்சாத்து ஆச்சாரியர்கள். அதனால அப்பயேவ சசர ஜாதவ் தாசுவீரியம் அபாசிரிஜத்துன்னு சொன்னார். பெருமாளே ஒரு தண்ணீர் பந்தல்னு சொல்றது வேதம் இல்லையா. வேத பாஷத்துல இத வித்யாரண்ய சுவாமி ரொம்ப அழகா சாதிக்கிறாராம். அப்படி ஒரு அழகான கதை இருக்கு வேத பாஷ்யத்துல இல்லையா, பெருமாளே தண்ணீர்னு சொல்லி. அப்படி கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். சரி, இங்க திருமந்திரம் தான் ஸ்ரீலிங்கமா சொல்லப்படுறது. அஷ்டாட்சரத்தை காட்டில ஒசந்ததா மந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டால், மந்த்ரோ மாதா பிதா குருஹு அப்படின்னு சொன்ன சாஸ்திரம். நமக்கு யார் தந்தை அப்படின்னு கேட்டால், உபதேசம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்கள் நமக்கு தந்தை. அவரால் கொடுக்கப்பட்ட மந்திரம் தாய் இல்லையா. இதுல திருமந்திரமானது பறக்க பேசப்படுறது. இந்த இடத்துல சர்வபூதஸ்தனா ராயனா விராச்சனா ராயனா அக்னிஸ்தனா ராயனா இந்திரஸ்தனா ராயனா அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில வரும்போது மகாமந்திரஸ்தனா ராயனா பரமாத்மா சனாதனஹா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ சர்வமும் நாராயணன் சொல்லிட்டு அஷ்டாட்சர மந்திரம் இல்லையா, மரம் யானை எல்லாம் நாராயணன் இல்லையா, ஒருத்தரையும் கேள்வி கேட்க விடாம எல்லாத்தையும் நாராயணன் சொல்லிட்டு கடைசியில மந்திரம் வந்து என்ன சொல்லிட்டு ஏஷ தர்ம சனாதனஹான் ராமன் சொன்னா போல சனாதனஹா பரமாத்மா சனாதனஹான் சொல்லிட்டு. எத்தனை அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகோ மகிய மகாபாகோ மகியத்தே ந தத்திர சஞ்சரிஷந்தி வியாதிர் துர்பிக்ஷ தஸ்கராஹ அப்படின்னு நாரதீயத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் இது. அஷ்டாட்சர மந்திரத்தில் கொண்டாட அஷ்டாட்சர மந்திரத்தை எங்கெல்லாம் ஜபம் பண்ணிட்டு இருக்காளோ அங்கெல்லாம் வியாதி இருக்காது, பஞ்சம் இருக்காது, திருடர்கள் இருக்காது இல்லையா. அறவே அவள்லாம் சஞ்சரிக்கிறது இல்லைன்னு சொல்றா. அப்படி அஷ்டாட்சரத்துக்கு அவ்வளோ ஒரு பெருமை இருக்கு. பாம்பரமே தண்ணீரே சோறு செம்போர் கல்லடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவாய் மந்திரார்த்த சாரம் இல்லையா. திருவட்டெழுத்து இருக்கு இல்லையா, நின் திருவட்டெழுத்தும் கற்று நாம் நிற்பது நின் அடியார்க்கு அடிமை அப்படின்னு பாகவத பிரபத்தி நமக்கு ஏற்படுறது. இதனால திருமந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டால், நமக்கு பாகவத பிரபத்தி ரொம்ப முக்கியம் இல்லையா. பலராமனை சேவிக்கிறதுனால பாகவத பிரபத்தி, கிருஷ்ணனை சேவிச்சா மந்திரார்த்த பிரபத்தி, யசோதையை சேவித்தால் மந்திர பிரபத்தி, ஆச்சாரியனை சேவிச்சால் உயர்ந்ததான பாகவத பிரபத்தியானது கிடைக்கும். இந்த பதசூலத்தினால ஆச்சாரியன் மந்திரம் மந்திரார்த்தம் மந்திரார்த்த சாரம் இதெல்லாமே ஸ்பஷ்டமா சொல்லப்படுறதுன்னு சொன்னான் இந்த இடத்துல இல்லையா. அப்படி சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒரு கதை வருது. உஷஸ்தின்னு ஒருத்தர் பெரிய மகரிஷி, அவர் தர்மபத்னியோட போயிட்டு இருக்கார். அவருக்கு ரொம்ப தாழ முடியாத பசி. அப்போ யானை பாகம் ஒத்தன் வரான் வெளியில, வழியில வரான் இல்லையா, கொள்ளு இருக்கு இல்லையா, அதை கொள்ள சுண்டி தோல் பையில வச்சுட்டு வரான், வாயில போட்டுட்டே வரான். அதுவும் வாயில போட்டு விரலை போட்டு குடஞ்சி மறுபடியும் அதே கையால கொள்ளு எடுத்து எடுக்கிறான். அவன் இடத்துல போய் உஷஸ்தி என்ன பண்றார், தேகின்னு கேட்கிறார், குடுன்னு கேட்கிறார். சரி, எச்சில் பதார்த்தம் ஆயிட்டு மகரிஷி எப்படி வாங்கிட்டார்னு கேட்டால், அவன் கொடுத்த கொள்ள வாங்கி பாதிய பத்னியின் இடத்துல கொடுத்துட்டு பாதிய வாயில போட்டுட்டாராம். அவனுடைய தர்ம பத்னி மகா பதிவிரத்தை இல்லையா, அவ அதை சாப்பிடாம அவ மறுபடியும் பசின்னு கேட்பாரோ இல்லையா ஆத்துக்காரு, அப்படி வச்சுட்டா நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முந்தானிலே முடிச்சு போட்டுட்டாலாம். கொஞ்ச தூரம் போனோடனே மறுபடியும் அஸ்தமிச்சுருத்து, சுவாமி உங்களுக்கு பசிக்குமேனு சொல்லி வச்சிருக்கேன். உஷஸ்தி நத்தன எச்சில்லது தூர போடுனர் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுன்னு தெரியறதுன்னா, உஷஸ்தி எச்சில் பதார்த்தத்தை சாப்பிட்டுட்டாருன்னு நாம முதல்ல அவசரப்பட்டுடுவோம். ஆனா உஷஸ்தி எப்படிப்பட்டவர் இல்லையா, உபநிஷத் ஸ்பஷ்டமா சொல்றது. உஷஸ்தி ஜனக சக்கரவர்த்தியுடைய ஊருக்கு வந்தார். அங்க ஜனகர் யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கார். யஜ்ஞ வாடிக்கையில ஹோமம் நடக்கிறது. அப்போ சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாமல் எவன் ஒருத்தன் யஜ்ஞம் பண்றானோ அவனுடைய அவன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கோ அவன் அவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கோ எல்லாருடைய தலையும் வெடிச்சிரும் அப்படின்னு உஷஸ்தி சொல்றார். ஜனக சக்கரவர்த்தி ஓடி வரான். உங்களைதான் நான் அத்வரியா வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீங்க வரல, அதனால இவாளை வச்சு யஜ்ஞம் பண்றேன் நானு. நீங்களே வந்து யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணி கொடுங்கோ. சரி நான் வந்து உட்கார்ந்துக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னால், பிராணன் போகிற சமயத்தில் பிராணனை ரட்சிக்கிறதுக்காக இந்த எச்சில் பதார்த்தத்தை அவர் சாப்பிட்டதாகவும், ஒரு வருஷம் அவர் அந்த பிராயசித்தத்துக்காக தபஸ் பண்ணதாகவும், அவர் தபஸ் பண்ணி அந்த தோஷத்தை போக்கின்றதாகவும் இருக்கு. இப்ப நம்மளால பண்ண முடியுமா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால பாகவதால் இடத்துல அவசரப்பட்டு அவசரப்படக்கூடாது. அவசரப்படாமல் அவள் என்ன எந்த கிரமத்தை வச்சிருக்காள், எந்த கிரமத்தின் மூலமாக அவள் இந்த காரியத்தை பண்றா, இப்படி எல்லாம் நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நாம அவளை பற்றி போற்றி புகழணும் இல்லையா. அனாவசியமா தவறாக பேசக்கூடாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது. இதோட இனி பாசுரத்தினுடைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.